திருச்செங்காட்டங்குடியில் உள்ள கணபதீச்சரம் என்னும் திருக்கோயிலை வழிபட்டு மிண்ட கவுனியர் பெருமான் அருகில் உள்ள திருமருகல் என்னும் திருத்தலத்தைச் சார்ந்து இருந்தனர். அது தருணம் தாம் மனம் புரிந்து கொள்ள இருந்த மணாளனை பாம்பு தீண்ட அதனால் மாண்ட அவனை தொட்டு அளவும் முடியாது. கண்ணீரும் கம்பலையுமாயிருந்த பெண்ணொருத்தியின் துயர்துடைக்கும் பொருட்டு பாடியருளிய திருப்பதிகம் சடையா எனுமாள் என்பதாம். பாம்பு கடிவிடம் நீங்கி துயில் எழுவான் போன்று எழுந்த நம்பிக்கும் நங்கைக்கும் மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து தந்தார் பிள்ளையார். பதிகப்பலன். திருவருள் ஞானம் பெருகும் இப்பாடல்களை பாராயணம் செய்வோர் இவ்வுலகில் புகழ் விளங்க வாழ்வர் என்பதாம். திருமணம் வேண்டி காத்திருக்கும் கன்னியர்கள் நாளும் ஓத வேண்டிய திருப்பதிகம் இது. நாகங்களால் ஏற்படும் தீய விளைவுகள் நீங்கி மனவாழ்வு பெற்றோர் பல பொங்கும் மங்களம் எங்கும் தங்க ஓத வேண்டிய திருப்பதிகம். இரண்டாம் திருமுறை பண் இந்தளம். அடியே மழுவா மறிகள் பெருமாள் அலங்கள் இவளை அலராக்கினே எரியா தடையும் அடியும் இருவர் தெரியாததோ சித்திரள்ளாயவனே மறியா பிரியா மறிகள் அறியாழிகளை அயவாக்கினே அறிவில் தமிழும் அலர் சாக்கியரும் நெறியல்லன செய்தன நின்றுடல்வார் மறியேந்து கையாய் மறியல் பெருமான் நெறியார் குழலி இறை நீச்சினையே பயஞானம் வல்லார் மருகப் பெருமான் உயஞானம் உணர்ந்து அடி உள்ளுகலாம் இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் இயல் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே விளங்கும் புகழே புகழே